स्वामी कृतमाचार्य कविता इतना तारतम्यम कहते हैं विकल्प विचार अगम साधन उदाहरण अब वाक्य अब கிரஸ்தர்த்தம் இப்போ கிரஸ்தர்த்தமா பூஜார்த்தம் பூர்வஷி கிரஸ்தர்த்தம் ஆனால் நியமையே அனுப்பிக்கணும் விட்டக்கூடாது பண்ணாம விட்டக்கூடாது ஏன்னா அது பலன் தான் கிடையாது ஏன்னா அந்த வாழ்க்கை கோபித்து அது லட்சணம் புத்தியம் குறைதான் இருக்கு இது சமசய நாபத்தனை ஏற்பட்டு அது மாதிரி இருக்கு சமத பாத்திரத்தினாலும் திறந்து கொண்டு போய் கை குறைதான் இருக்கு அந்த மாதிரி இங்கேயும் அந்த உத்தியம் பாத்தீங்கன்னா துணையே அப்படின்றதுல பலன் இல்லை பலன் இருக்கு பகுதாமத்து அந்த மாதிரி இங்கே கிடையாது அதனால இது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறான் வேதாந்திகளோ அந்த மாதிரி கிடையாது இது வந்து புகார்த்தம் தான் ஏன் அப்படின்னா எதேன வித்தியா கரோசி ததேவ வீரியோத்தரம் பரதி அப்படின்னு இருக்கு இந்த உத்தியோக உபாதனத்தை பண்ணினாக்கா இவனுக்கு கர்மாக்கள்லாம் தடையில்லாம இருக்கும் பலத்தை கொடுத்துடும் அதனால வீரியோத்தரம் ரொம்ப பலத்தா இருக்கு எந்த யாகத்தை பண்றோமோ அதுக்கு இது வந்து பலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும் அது பலன் இருக்கு அதனால இது புருஷார்த்தம் தான் சித்தார்த்தம் புருஷார்த்தமா இருந்ததுன்னா காமியம் அர்த்தம் காமிய கர்மாக்கள்லாம் நியம நிஜமா பண்ண வேண்டாம் பன்னெண்டே மூணு வருஷத்துக்கு இல்ல காமிய கர்மாக்களை நியமமா பண்ணணும்னு அவசியமே இல்லை அதனால அநியமம் இப்ப இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தான் இந்த சித்தாந்தம் பண்ணிட்டோம் இப்ப அதையே மேல சில ஆட்சேபங்களை கொண்டு பூர்வபக்ஷி இந்த கடைசியா இருக்கிறப்ப ஆட்சேபிக்கிறான் நியமையான பண்ணிதான் ஆகணும் நீ சொன்னது கோபோயின விதாவுக்கு துணை ஏற்று அந்த மாதிரி நீயும் பலன் இருக்குன்னு சொன்ன அது கொடுத்தான் அது நலன் கிடையாது அதுதான் கிடையவே கிடையாது பலனே கிடையாது வேற என்ன இருக்கு அப்படின்னா வெறும் புத்தீர உபாசித்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு புத்தீரத்த உபாதனம் பண்ணு அப்படின்னு தான் இருக்கு அதனால இந்த இடத்துல பலன் சொல்லலையே பலன் சொல்லல பலன் சொல்லாததுனால சமசேராப பிணையத்திற்கே அந்த மாதிரி வச்சுக்கணும் இது போதவனின அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி கிடையாது அதனால புருஷார்த்தம் இல்லை அப்படிங்கிறத இப்ப ஆட்சேபிக்க அந்த புருஷார்த்தத்துல வராது அதுக்கு நிறைய ஏற்றுக்கொள்ள ஏன் அப்படின்னா போதவனின பசுராமத்து துணையத்துக்கு கொஞ்சம் ஒரே வாக்கியம் போதவனின பசுராமத்திய போதவகுணம்ன்றது ஒரு திரவியம் ஒரு வஸ்து பாத்திரம் அதனால ஜலத்துணையினம் பண்ணினாக்கா பசுரூப பணம் கிடைக்கும் அங்கே பசு பணம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வாக்கி தெரியுது ஆனால் உத்தியோகம் பார்த்தீங்கன்னா வாக்கி இருக்கு பாருங்க அதுல தன்னுடைய வாக்கியத்தில் சொல்லல இன்னொரு வாக்கியத்தில் தான் சொல்றது எதை வித்தியாசி அதே வீடியோ வஸ்திரம் போகுது வேற வாக்கியத்தில் தான் சொல்லப்பட்டது அதனால இது ஒரு விஷயம் இது ஒரு இது வேற அந்த கோதவன வாக்கியம் மாதிரி இந்த உத்தியோக வாக்கியம் வராது அந்த வாக்கியத்தில் பகிர்ந்து வேலை வேற இங்கே சொல்றது வரவே வராது இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நடக்கு போதவன வாக்கியத்துல பசுராமச பிரணையே அப்படின்னு விதிப்பத்தியம் இருக்கு விதிப்பத்தியம் விதிப்பு விதையம் நடத்தும் தெரியாத சொல்றது தெரியாத சொல்ற விதிப்பத்தியம் அது அதனால விஜய் சுத்தி இருக்கு. ஆனா எதை வெளித்தியாகிறது என்று கூறியோ கரவதி அப்படின்னு அது விதிப்பது இல்லை, வர்த்தமான நிர்தேசம் நிகழ்காலத்தை சொன்னது அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஆர்டர் இல்லை, உத்தரவு கிடையாது. அது இரண்டாவது வேஷம். ஏன்னா இன்னொரு வாக்கியம் இருக்கு, லட்சிய பல்லவி ஜுஹு பகதி பாபம் ஸ்லோகம் சொல்லுவார். எந்த எஜமானனுக்கு பலாச மரத்தால் ஆன ஜுஹுங்கிற பாவம் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் சாதனம் கரணி மாதிரி இருக்கும். அந்த பாத்திரம் பராதோஷத்தால் ஆனதாயிருந்தோ அது அர்த்தமான உத்தேசம். அவனுக்கு பாப பாப நிந்தாசனங்கள், பாப சப்தங்கள், நிந்தாசனங்கள்லாம் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு இங்க இருக்கு வர்த்தமான உத்தேசம். அந்த இடத்துல பாபாவசனங்கள், நிந்தாசனங்கள், பெய்ய பெய்யறதெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அர்த்தவாதம் சொல்லிட்டா. பரவாயில்ல கஷ்டப்பட்டம் தான் பர்மனைனாக்கா பலாச உஷத்தால ஆனது. அது அவனுக்கு சுக பாத்திரமா இருக்குதோ அது அந்த பாத்திரத்தால பண்ணினாக்கா அவனுக்கு நிந்தாசனா வராதுன்றதுனா அர்த்தவாதம். உண்மையான அர்த்தம் இல்லைன்னா நியமத்தை கற்றுக்கிட்டார் நம்மளா வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த எதை வெளித்தியா கரவதி அதே வெளியே ஒத்தனம் பகுதின்னு இருக்க கரவதி பகுதின்னு என்னது அப்படின்னு கேவலம் அர்த்தவாதம். அதனால என்ன அர்த்தவாதம் தான், அது உண்மையான விஷயம் கிடையாது. அதனால புருஷார்த்த சோதனம் கிடையாது, புருஷார்த்தம் இல்லை, அர்த்தவாதம் தான். ஆகவே எப்படி பராதோஷத்தாலான ஜுஹு, ஜுஹுன்றது ஹோம சாதனம் ஒரு பாத்திரம், அது எப்படி ஹோமத்துக்கு அங்கமோ அந்த மாதிரி இந்த கீத உபாதனமோ யாகத்துக்கு அங்கம் நீமே அங்கம் கிருத்தம் கிருத்தம் நடக்கிறது. அந்த மாதிரிதான் இது கோதாவோட வாக்கியத்துக்காக கீத உபாதனத்துக்கு ரெண்டாவது வேறுபாடு. கோதாவோட வாக்கியம் வேற மாதிரி, இந்த வாக்கியம் கீத உபாதன விஷயம் வேற மாதிரி. இன்னொரு விஷயம் இருக்கு, உத்கீதம் உபாசீதம் திவ்யா சுத்தி ரெண்டாவது வருஷம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், உத்கீதத்தை குறிச்சு உபாசனம் விதிக்கப்படுகிறது. உத்கீதன்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாமா அப்படின்னு சொல்லலாம், அல்லது உத்கீதம் வியாபிச்சிருக்கு அதுல பணம்ன்றது ஒரு அங்கம், அந்த பணம் ஒரு அவயம் அவையும் சொல்லலாம். அதை உத்தேசித்து உபாதனமானது விதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். உபாதனம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தாது. அதனால இது சாட்சாதாவே வித்தியைக்கு அங்கம், இந்த வித்தியான உத்தியோக வித்தியானது அங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றது. ஏன்னா உத்தியோகன்றது கர்மாவுக்கு அர்த்தம், அந்த உத்தியோகத்துக்கு உபாசனம் அங்கம், ஆகவே கர்மாவுக்கு அங்கம் உத்தியோக உபாசனம். நீமே அதை அன்வைக்க சொன்னோம் அப்படி பண்ணியும் அது. அதனால இந்த உபாதன உக கர்மாங்கிறதான் கோதவனாவது பிணைய தப்பிக்கிறேன். அது ஒரு கோதவன பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பதினாக்கா பசுர ஒரு பணம் வருவாங்க. அதனால அதுல வந்து வேற எதுவும் இல்லை, எதுவும் பசுரூப பணம் தான். ஆனால் இந்த உத்தியோக போதனால் அப்படி இல்லை. இது ஒரு வைஷம்யம், கோதவன வாக்கியத்துக்கும் உத்தியோக வாக்கியத்துக்கும் ஒரு வேற்றுமை வேறுபாடு அது இருக்கிறது. அந்த மாதிரி இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு, ஒத்த உத்தியோகம் இல்லாமல், அதாவது உத்தியோக உபாசனம் இல்லாம ஒரு யாகம் பண்றானா, அப்படி பண்ணி நான் வச்சுக்கோங்க துருக்கீதம்னு பேரு. துருக்கீதம் அப்படின்னு பேரு. அதனால என்ன பண்றாங்கக்கா, அந்த ஹோத்திர சோதனம் ஹோத்தா இருக்காங்க அவள்லாம் சீதோ பண்றது அந்த மாதிரி பண்ணினாக்க அந்த உத்தீதம் இல்லாத பண்றதுன்னு இருப்பாங்க. உத்தீதம் இல்லாத பண்ணாக்க அதுக்கு துருக்கீதம்னு பேரு. உத்தீதம் அற்றது துருக்கீதம், மோசமானதுன்னு அர்த்தம், துஷ்டமானதுன்னு அர்த்தம். உத்தீதம் இல்லாதது துஷ்டமானதுன்னு அர்த்தம். அது அது மாதிரி கூடாதான். அதுக்கு பரிகாரமாக இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி சொல்றது சார். பிராயச்சித்த மாதிரி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிராயச்சித்த மாதிரி ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது வந்து தீரத்தை பண்ணாம இருந்தா கூட பிராயச்சித்தம் பண்ணினதுனால அது சரியா போயிருக்கும். பிராயச்சித்தம் பண்ணாததுனால பண்ணாட்டாக்க அது கட்டுப்படுமா அந்த கிரியை. ஆனா இந்த பிராயச்சித்தம் பண்றாருக்கு அந்த பிராயச்சித்தம் பண்றதுனால இது வந்து துருக்கீதம் கூட நல்ல உத்தீதமா மாறிடுமா, துருக்கீதம் கூட நல்ல உத்தீதம் அப்படின்னு ஆயிடும். ஆதரனால அதை பார்த்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி கோத்ரி சதனாத்து ஏவாதி துருக்கீதம் அனுசமாகறது. அதாவது ஒருத்த வந்து இதை பண்றான், ஹோதா ஒரு காரியம் பண்ணோம், அந்த செயலை வச்சு உத்தீதம் இல்லாம போயிடுச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு சமாதானம் பண்றாங்க. துருக்கீதம் பேரு, உத்தீதம் இல்லாத உபாசனத்துக்கு துருக்கீதம் பேரு. அந்த மாதிரி பண்ணினாக்க தோஷம் அது, அந்த தோஷம் வரக்கூடாது, தோஷம் வரக்கூடாது. அதுக்கோசரம் கோத்தா இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க அந்த செயலை வச்சு அவரை பண்ற காரியம் ஹோமங்கள்லாம் பண்றது, அதை வச்சு உத்தீதம் இல்லாம பண்றது. உத்தீதம் உபாதனை இல்லைன்னாக்க இந்த ஹோதா ஹோமம் பண்ணாக்க அதனால அது சரியா போயிட்டான். உத்தீதமானது உத்தீதம் இல்லாத பண்ணது கூட உத்தீதம் பண்ணதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போதும் உத்தீதம் பண்ணணும்னு அர்த்தம். உத்தீதம் எப்போதும் பண்ணணும்னு அர்த்தம். ஆகிறதுனால இதுவும் ஒரு வைஷம்யம், அவசியம் உத்தீதத்தை பண்ணிதான் ஆகணும். உத்தீதம் பண்ணாக்க தோஷம் அது, ஆகவே இது ஒரு தோஷம். அதனால அவசியம் கர்மாங்கமாக தெரிவித்திருக்கு. அது மாதிரி இன்னொன்று உபாசன குணம், உபாசனத்தை ஆசிரியத்திருக்கிற பிரணவம், அதுக்கு அப்படி பண்ணாதான். அதாவது ஓமிக்கிறது அக்ஷமிக்கிறது வாசித அப்படின்னு பிரணவம், அந்த பிரணவம் உபாசனத்தோட கூட பிரணவம், உபாசனம் பண்ணப்படுகிற பிரணவம். அதுலதான் எல்லாமே இருக்குது, எல்லாமே அதுலதான் இருக்குது. என்ன உத்தீதம், உத்தீதம் பிரணவத்தை பண்றான், பிரணவத்தை உத்தீதமாக நினைச்சு உபாசனம் பண்றான். ஓம் அப்படின்னு இதுல சொன்னோம் வாங்க, ஓமுக்கு சம் ஓமுக்கு ஓமுக்கு ஓமுக்கு சம்சதி இந்த மாதிரி வாக்கியம் வரும், வாக்கியம் நிறைய வாக்கியம் இருக்கு அந்த இடத்துல. அதாவது என்ன ஓம் அப்படின்னு பிரணவத்தை வச்சுட்டு இது பண்றான், உபாதனம் பண்றான், ஓம் பிரணவத்தை வச்சுட்டு பஸ்திரத்தை பண்றான், தோத்திரத்தை பண்றான், இந்த மாதிரி ഞാൻ ഈ വാക്യം കണ്ടെത്തി. മണവത്തെ വെച്ചിട്ട് ആശ്രമം പങ്കണോ, മണവത്തെ വെച്ചിട്ട് വസ്ത്രം പങ്കണോ, മണവത്തെ വെച്ചിട്ട് ദാനം പങ്കണോ അപ്പം കത്തി ഓമിച്ച് സംസതി ഓമിച്ച് ഗായത്രി അപ്പേക്ക് പ്രണവത്തെ വെച്ചിട്ട് சொல்லணும். பிரணவத்தை வச்சுட்டு என்ன சொல்லணும்னாக்க அந்த பிரணவருக்கு தகுந்த அதுதான் ஆசிரியம். சமாதானத்துக்கு ஆசிரியர் மாறுது, அதை வச்சுட்டு பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் குணங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒரு உபாதனம் பண்றது, ஒரு யாகம், யாகத்துக்கு அங்கம் உத்தியதம், அந்த உத்தியோகத்துக்கு அங்கம் பாசனம், அதுக்கே இவைகள்லாம் இருக்கு. அவைகள்லாம் சேர்ந்து பண்றதுன்னு சொன்னதுனால இதெல்லாம் இந்த உபாசனமானது எப்பொழுதும் பன்னெண்டு இருக்கணும் நித்திய உபாசனம். அதனால நியமையில கிறிஸ்துவ கிறிஸ்துவந்தமாக கிறிஸ்துவம் கிறிஸ்துவுக்கு அங்கமாகத்தான் இருப்பான். இந்த மாதிரியாக இந்த உத்தீர உபாசனம் தொடர்ந்த அது நியமையில அங்கமாகத்தும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு சமாதானம் அது தப்பு, அது தப்பு. ஏன்னா நம் வாக்கியத்துல சொல்ல என்ன அந்த லட்சம் தீர உபாசனை வாக்கியம் பாருங்க, அந்த வாக்கியத்துல இந்த மாதிரி சொல்லப்படலை, பலன் சொல்ல அவசரம் தான். ஆனால் எதையோ அதேவ வீரியவத்தின் போது வாக்கியம், அந்த வாக்கியத்துல இங்க வந்து பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு விஷயம் இருக்கு, அவன் என்ன சொன்னா எத்த பண்ணமை மீது ஊர் பாதி பாப ஸ்லோகம் சொன்னாச்சு, பாபகம் ஸ்லோகம் சொன்னாச்சு. எவனுக்கு எந்த எஜமானனுக்கு பராதோஷத்தால் ஆன ஜூ பாத்திரம் இருக்கோ அவன் பாப வசனங்கள் நிந்தா வசனங்களை கேட்க மாட்டான். அந்த மாதிரி இந்த வாக்கியம் பவதி கரோதி இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு புறபட்சம் சொன்னான். அதுக்கு சமாதானம் பார்க்கிற அதுவே தப்பு. அந்த இடத்துல எத்திய பண்ணமையி அப்படின்னுட்டு முதல் வேட்டனை. ஆனா இங்க என்ன தெரியுமோ, எதேத வித்தியா கரோதின்னு இருக்கு, வித்தியாத்திருக்கு எதேவன் வேற ஒண்ணு இருக்கு. எதே வந்து எது வித்தியா கரோதி அப்படின்னு சொன்னதுனால எதுன்றதுனால முன்னாடி எது சொல்லப்பட்டதோ அது அது எது உத்தீதம் உத்தவாசித்த அதை ஆரம்பிச்சுட்டோ முடிக்கிட்ட எதேன வித்தியா கரோதி முன்னாடி சொல்லப்பட்ட உபாசனம் உத்தீத உபாசனம். அந்த உத்தீத உபாசனத்துக்கு இது எதேவன் சொல்றது, எந்த உத்தீத உபாசனத்தினால பண்றானோ அப்பதான் வீரியோத்தனம் பலவத்தா இருக்கும். அதான் இன்னொரு வாக்கியம் ஒன்று சொல்லு, உபே அப்படின்னு இருக்கு, எஸ்தத் வேத எத்தனை வேத எஸ்தத் வேத, அதாவது எத்தனை தெரிஞ்சு பண்றான், இன்னொருத்த அந்த உத்தியோகத்தையே பண்றதில்லை தெரிஞ்சதே இல்லை அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அவன் முன்னாடியே சொல்லிருக்கோம் அந்த அதிகம் இருக்கு. அதனால எத்தம் பண்ணுவான், அதாவது உத்தியோக உத்தியை தெரிஞ்சு உபாசிப்பான், இன்னொருத்த உத்தியோக தெரிஞ்சு பண்ணாம ஒப்புவான், ரெண்டும் இருக்கே. அதனால பண்ணதான் இருக்கு, பண்ணாம இருக்கிறது இருக்கு. அதனாலயே நியமம் இல்லை, நியமம் இல்லை. அவன் எதையோ வித்தியா மூணாவது தத்னா ஜோதி அந்த மாதிரி கரோதின்றது இது அது வர்த்தமான கேள்வியே கிடையாது, நமக்கு அபூர்வமான விஷயம். ஆனால் இதுதான் அது அப்படின்னு இருக்காது. திருத்தியாக பக்தி திருத்தியாக பக்தி பல சாதனம், மனசுக்கு சாதனமா இருக்கு. ஒருவனையே நம்ம சொல்லுவாங்க பக்தி போதவனே திருத்தியாக பக்தி. அது மாதிரிதான் இங்கேயும் வித்தியா அப்படின்னு இருக்கு, ரெண்டுமே ஒரே நாடு. அதனால புருஷார்த்தம் தான். ஆனால் பண்ணதாயா ஏன் பல வருஷத்துக்கு முந்தைய அப்படி இல்லை, அங்க திருத்தியாக சக்தி இல்லை, கேவல் தித்தியாக இது பிரதமா ராமஹ திஷ்டதின்தான், ராம அஸ்தி ராமஹ திஷ்டதின்னாக்க அது என்ன அர்த்தம், ராமனிக்கிறான், ராமன் இருக்கான், அவன்தான் இருக்கான், அது மாதிரி அது பரணமி அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க சொல்லப்பட்டது என்னன்னாக்கா வித்யா அப்படின்றது. அதனால பலத்துக்கு சாதனமாக இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே தெரியுது. ஸ்பஷ்டமா தெரியுத்த அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால போதோகனே அவசராவசிய போதோகனே அங்க இங்க வித்யான் இருக்கு, அங்க பசுராமசியம் இருக்கு, இங்க வீரவத்தரம் கரவத்தையும் இங்க இருக்கு, அந்த பிரணயத்தையும் ஒரே வாக்கிய ஒரே வாக்கியம் தான். எப்படி அனுகர்ஷம் அந்த உத்தீன உபாதி தான் இருக்கு, அது எதை வேண்டத்தினால எழுக்கப்படணும் ஆகர்ஷிக்கப்படணும் அதை இருக்குன்னு வந்து கேட்டுக்கணும். இதை பத்தி இந்த பின்ன வாக்கியம் ஒரே வாக்கியம் ரெண்டு வாக்கியம் வேண்டாம் தெரிஞ்சுக்கணும். எது முக்கியமோ அதனால எடுத்துக்கணும், எது முக்கியமோ அதுதான் எடுத்துக்கணும். விஷயத்தை விட்டுட்டு நேர எதுவும் போகக்கூடாது. அது ஒரு வாக்கியமோ நாலு வாக்கியமோ எப்படி இருந்தாலும் அது அப்படியே இருக்கணும். நமக்கு தேவை என்ன, இந்த ஜீத உபாதனமானது புருஷார்த்தமாக கஷ்டப்படுத்தணும். நீ கஷ்டப்படுத்தான்னு சொன்னேன், அது புருஷார்த்தம் சொன்னேன். அந்த புருஷார்த்தம் எங்க வருது எப்படி வருதுன்றத நீ உடிக்கிறேன், நான் எங்க நான் உடிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த வாக்கியத்தினால. இதோ இந்த வாக்கியம் எது வாக்கியம் அப்படின்னு எதே வித்தியாசம் வித்தியாசம். அதே மாதிரி நீ இன்னும் சொன்னாவன் தன் வாக்கியத்தில் இல்லை, தன் வாக்கியத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு பேர் எது பிரச்சனை இல்லைன்னா எது பிரச்சனை இல்லாட்டா என்ன குறைச்சு எது பிரச்சனை இல்லாட்டா கூட நாம வந்து அபூர்வமான விஷயம் உண்டோம் தெரியாத விஷயத்தை சொன்னாக்க எதிர்ப்பத்தை இல்லாட்டா கூட எதிர்ப்பத்தை எடுக்கிறத கற்றுக்கணும். அதெல்லாம் சொல்றதுக்கு அதிகமாக தெரியாது, ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம். அதனால அந்த தோஷமும் தெரியா போயிடுது. அது மாதிரி இந்த மாதிரி இந்த தித்தியா சுத்தியில சாட்சா உபாசனம் இருக்கு, அதனால நாங்க வச்சுக்கிறோம். உபாசனம் அங்கம்தான், எப்படிப்பட்ட அங்கம், புருஷார்த்தமான அங்கம், அதாவது பலன் இல்லாத யாகத்துக்கு ஒன்றுதான் அங்கம் அப்படின்றது இங்க இல்லை, அது கிடையாது. புருஷார்த்தத்துக்கு அது கிடையாது, புருஷார்த்தம் இல்லைன்னு அங்க சொல்லல, புருஷார்த்தம் தான். ஆனால் கிறிஸ்தவத்துவம் நீ சொன்னவர் அதை ஒன்றுதான் கண்டனம் பண்றாங்க. அதனால எந்த விஷயமும் நீ அப்புறம் சொன்ன போத்திர சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த அதாவது என்னன்னாக்கா உத்தியம் இல்லாம பண்ணா கூட உனக்கு குணம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா போதாவை கொண்டு அந்த உத்தியம் இல்லாம பண்றதுக்கு பிராயசி பண்ணாரு பரிகாரம். அந்த பரிகாரம் சொல்றது அப்படின்னு அவங்க சொன்னான். இன்னொரு வாக்கியம் இருக்கு, பிரம்மா இந்த ஹோதா உத்காதா இவன் தான் உத்தியத்தை பண்ணணும், அவன் பண்ணலைன்னா கூட பிரம்மா அவர்களுக்கு கொண்டு போனா கூட இவனுக்கு எல்லாம் கிடைச்சி விட்டது. அதனால உத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உட்காதா உத்தியோகத்தை அனுப்பிக்கணும், காணம் பண்ணணும், அவன் இது உபாசனை பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணலன்னு அவ பண்ணவே இல்லை, பண்ணிட போகுது ரொம்ப ஆச்சரியோ அவர் பண்ற காரியத்தினாலேயே எல்லாம் அறிவீன பதிச்சுங்க. ஆச்சரிய பண்றதுனால துருத்தீதம் நல்ல உத்தீதமா மாறிடுச்சு. இப்ப நாங்க என்ன சொல்றோம், உத்தியாசம் உத்தியதமே அனுப்பிக்கல, யாருமே எதுவும் பண்ணல, பிரம்மா பண்ற கால காரியத்தினாலேயே இந்த எல்லாருக்கும் பலன் கிடைச்சிருக்கிறது அப்படின்றக்கே அப்போ உத்தியதமே இங்க இல்லையே, அதுக்கு நீ என்ன சொல்லணும். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கோனாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா போயிட்டே இருக்கும். ஆகவே எல்லாத்தையும் வளர்த்து பார்த்தாக்க இது புருஷார்த்தமாக கிறிஸ்தவம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நான் பார்க்கிறேன். இப்போ ஸ்லோகம் பார்க்கணும். மாபூதித்தன்வாக்கேமையாதிமீதிக்கல்வத்திரவித்யாணகர்ணதைய அந்தந்த வித்தியங்கள், சத் வித்யா, அக்ஷர வித்யா, சார வித்யா, எவ்வளவோ வித்தியங்கள், அந்த வித்தியெல்லாம் தாந்திரம் பல தர தமத்தான் அவன் புரபக்ஷி உபாசன ரூபம், உபாசன பலன், உபாசன சோதனம், உபாசன சப்தம், இவையெல்லாம் கொண்டு சாமக்கிரியத்தை சாமக்கிரிய வேதம் இருக்கிறதுனால இவைகள்லாம் வேற வேற பாசனம், வேற வேற பாசனம், அது நிகழ்ச்சான சமச்சேன். பலனே வேற வேற, வேற வேற உபாசனம் நாம வச்சுட்டோம், அதுக்கு வேற வேற பலன் இருக்கு, பல தாழ்வு இருக்குன்னு பூர்வபக்ஷி அத பணத்து ஆரோக்கியத்தை கண்டிச்சுக்கோ சாதிருக்கு வித்தியா வித்தியைக்கு அந்த குணங்கள், இந்த வித்தியைக்கு இத்தனை குணம், அந்த அந்த வித்தியைக்கு அத்தனை குணம் தான், அதெல்லாம் வச்சு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பணத்து ஆரோக்கியம் அவன் என்னோட அதெல்லாம் பாரகிப்பா, அதெல்லாம் பணத்து ஆரோக்கியம் கிடையாது. பிரம்ம வித்தியைக்கு ஒரே பலன் சம்பூர்ண பிரம்ம வித்தியை தான், பிரம்ம பிராப்தி தான். அதனாலதான் ஈவரசு பிரகாரத்துல பரிபூர்ண பிரம்மாண்டோ அதிகாரமே ஒரு அதிகாரம், அத்தாம் தோஷனத்தில் பார்க்கிறார் 22வது அதிகாரம் பார்க்கணும் பரிபூர்ண பிரம்மாண்டோ. அதனால இந்த உபோதனமானது என்ன பண்ணணும்னா எந்த உபோதனமானாலும் பரிபூர்ணமான பிரம்மத்தை நமக்கு திருப்பிடணும். அதனால பூர்ண பிரம்ம பிராப்தி தான் அந்த பலன் அப்படின்னு எனக்கு. அதனால பூர்வபட்சி சொன்னதை பாரணம் நிவாரணம் பண்ணிட்டேன், நிராகரிச்சுட்டேன், பாரணம் எப்படியோ எடுத்துக்கொள்ளு. ஆக அதன் பிறகு அதன் பிறகு என்ன பண்ண போற இந்த அதிகரணத்துல அர்த்தம் இந்த யதாசிரிய பாவாதிகரணம் இந்த அதிகரணத்துல பிரசங்காத்து அந்த பல விசாரத்தை பற்றி சொன்னோம். பிரம்மத்திக்கு உதய பலனம் பிரதேர பலனா அது மட்டும் இல்லாம சமச்சயமா இப்படிலாம் என்னென்னவோ பண்ணிடும். அந்த பிரசங்கத்தினால அதோட தொடர்ச்சி தொடர்ச்சி இது பிரதான விஷயம் இல்லை, ஏற்கனவே சொன்னதான் அது திருப்ப திரும்ப இது பண்ற. அதனால இந்த அதிகாரத்துல பிரசங்கான பிரசக்தான பிரசக்தமா வராது, அதே பிரசங்க சங்கர் நிறைய இடத்துல மாதிரி பிரிச்சு பார்த்தோம். அப்ப என்ன பண்ற அப்படின்னு பிராகுத்த முன்னாடி சொல்லப்பட்ட எங்க தண்ணீர்காரன் அணி வாக்கிறனும் அதிகாரத்தில் இந்த பாடத்துல அதுல பிராகுத்த வித்யா வித்தியது வித்யா படம் அந்த அங்க சொல்லியிருக்கிறவர்கள் தடை இல்லாம இருக்கிறது இதுதான் வீரியோத்தரப்பம். அதுதான் இந்த வித்தியது வித்தியைக்கு பலம் பலம் இருக்கிறதுனால நியமமா பண்ண வேண்டாம் அணியத்துதான் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கோம். அணியமாக அப்படின்னு அத புனக ஆட்சிக்கு திரும்பவும் ஆட்சிக்கு ஆட்சேபம் பண்ற அத சிருஷ்டி சிருஷ்டது அங்கே யதாசிரியமாக சிருஷ்டிரஸ்த சமாஹார குணசாதாரண நாலு சூத்திரங்கள், அந்த சூத்திரங்கள்னால அந்த நாலு சூத்திரங்களை அவைகளை கொண்டு ஆக்ஷித்திய சிறந்த ஆக்ஷேபம் இருந்தா கூட போதாவ பண்ற காரியத்தை சென்று நல்ல கீதமா மாற்றது சாதாரண அதாவது ஆசிரமம் தோற்றம் சஸ்திரம் எல்லாம் புணவத்தை கொண்டு பண்ணணும். அந்த புணவமானது உபாசனத்துக்கு உத்தியோக உபாசனம், அதாவது புணவத்தை உத்தியோக உபாசனமாக பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணி அதெல்லாம் கொண்டு ஆட்சேபம் பண்ணி ஆட்சேபம் பண்ணி காடி கருத்தி அந்த ஆட்சேபத்தெல்லாம் பண்ணி திருப்பி பதிவு சொல்லி அதை தடக திடீகரணம் பண்ணி திருப்பி தடம் பண்ணணும். முன்னாடி சொன்னது சாமான்யமா தடுத்த இப்போ திருடமா சொல்ற அது சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா நியமமா கர்மாங்க வந்து இருக்கா இதை ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களுமே கர்மாங்க வந்து இருக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இல்லை கர்மாங்க பண்ணிச்சே கர்மா பிரம்ம வித்தியை பண்ணிச்சே பிரம்ம வித்தியை கர்மம் அப்படிதான் வச்சுக்கணும். அதை சொல்றது அதனால அந்த விஷயத்தை சொல்றேன். அவன் என்ன கேட்டான் போதோங்க நேரத்துக்கு துணை ஏற்பட்டு அங்க பலன் தன் வாக்கிய வாக்கியத்திலே சொல்லப்பட்டு நீ சொல்றதோ என்னது உனக்கு உத்தியதம் உபாசித்த அந்த உபாசி தேர்ந்த வாக்கியத்துல பலனை சொல்ல பண்ணியே தன் வாக்கியத்துல பலன் சொல்ல பண்ண வேற வாக்கியத்துல எதே வித்தியாசி எதே வீதி வத்திரம் பகுதி அங்கதான சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இது எப்படி வந்து புரோகிராமத்து மாதம் கேட்டான். அதுக்கு பதில் சோ வாக்கிய பலம் உத்தமாகும் இடத்துல எப்படியான தன் வாக்கியத்தில் பலனை சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி உத்தியோகத்தியா பிரகடனத்துல பலம் சொல்லப்படல கொண்டாட போட்டமே அந்த கொண்டாட்டாலும் புரணவில்லை. ஏன் அப்படின்னு வர்த்தமானோக்கு தோட்டி லட்சபர்ணீ துகூர் தோட்டி அப்படின்னு இடத்துல பவதி சிவனோதி இதெல்லாம் நிகழ்காலத்தை சொல்றது நிதி பிரத்யேகம் அப்படி சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி சொல்லப்படல பகவத்தின் எந்த ஒரு எஜமானனுக்கு பராதபட்சத்தாலான ஜுஹு பாத்திரம் இருந்ததோ பகவதி அப்படின்னு வர்த்தமான தேசம் நிகழ்காலம் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. அதனால இதெல்லாம் கிரசுக்கு தான் அங்கம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி சொன்னா கூட கிரசுக்கு அங்கம்னு அதாவது இந்த பவதி கரோதி சுனோதி எல்லாம் வர்த்தவாங்க அந்த வர்த்தமான தேசம் இருந்தால் கூட அப்படி இருந்தாலும் வர்த்தமான என்னது இந்த ஸ்ருதி இருக்கு. ஸ்ருதிங்கிறது எப்படி போத வாங்கின பசுதாமஸ்து அப்படின்றது தகுந்த அந்த மாதிரி எதையவ வித்தியா கருவத்தி வித்தியா முனாபதி போத வாங்கினு முனாபதி அங்க பசுதாமஸ்திய இந்த வீடு ஒன்னே ஒண்ணு அங்க விஜயத்திற்கு எடுத்து துணவே துணையே அப்படின்னு அங்க இருக்கு. இங்க விதிப்பத்தியம் இல்லை விதிப்பத்தியம் இங்க இல்லை அங்க இருக்கு. அதுதான் பேதம். ஆனால் அப்பூர்வமான இது வரையும் தெரியாத விஷயத்தை சொன்னாக்கா வர்த்தமான நம்பிக்கை இருந்தால் கூட அதை இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, அங்க பிறந்தவையின் முதல் விபத்து, இங்கேயோ இத்தையா அப்படின்னு மூணாவது விபத்து, வித்தியாசத்து மூணாவது வித்தியாசத்தை பத்தி. அதனால அது இங்க நமக்கு அனுப்பப்படாது, அவர்களுக்கு அனுப்பப்படுங்க. நமக்கு அனுகூலம் பெரியார் இருக்கு, அங்கேயோ பதினமையின்னுட்டு பிரதமர் இருக்கு. பெரியார் பற்றி என்ன பண்ணும், கரணம் சாதனம் உபாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பாவையே போதவனே பாவையே, அந்த மாதிரி வித்தியா பாவையே அப்படின்னு அர்த்தம். புதியாக புதியாக பற்றினால என்று சொல்லப்பட்டதா இருக்கு. ஆகவே இந்த கரணத்துவத்தை சொல்றது பாருங்கோ, அந்த மாதிரி வர்த்தமான உத்தி இருந்தா கூட இது அந்த இது பாருங்கோ, அதுக்காக இது லட்சணம். இது வேற அது வேற எஸ்ய பண்ணுவது வேற அந்த வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட அர்த்தம் வேற. என்ன அங்க பரணமையின் பிரதமர் வச்சு இங்கேயோ வித்தியான் இருக்கு, கூட எதேவன் ஒரு பதம் இருக்கு. எதேவன்னாக்க எந்த கர்மாவே வித்தியாக இந்த மாதிரி சொல்லப்பட்டு வித்தியத உபாசம் வித்தியத வித்தியை கொண்டு பண்ணப்படுகிறதோ அதுதான் அதுதான் பிரபலமானது அப்படின்னு அர்த்தம். அது வர்ணமையாதி நீதி எச்சவர்ணீதி தோதியோ அந்த நீதியானது இங்கு வராது. அங்கமானாக்க பலம் அர்த்தவாதம் வர்ணமையின் பிரதமாக, அதனால் அங்க தேவையில்லை. கேவலம் கிரச்ச அர்த்தம் தியாகத்துக்கு அங்கமாக்கம், ஆனா இங்க அப்படி இல்லை, பண்ணமையாத நீதி இல்லை இங்க. ஏன் அப்படின்னு அத்தனை வித்தியா பலகரணத்தையா பட்டாரம் இங்க வித்தியா கரோட்டி அப்படின்னு மூணாவது மூணாவது என்ன பண்ணணும், பலத்துக்கு இது கரணமானது தெரியுது, உபாயமானது தெரியுது, சாதாரணமானது அப்படின்னு தெரியும். அது ஸ்பஷ்டமா தெரியுது இங்க இருந்து வித்தியா மூணாவது பலகணத்தை இருந்தால் கூட வித்தியான் பிரத்யாசம் அது முக்கியம். அதனால இந்த மூணாவது சுத்தினால சப்தம் மூணாவது வெற்றினால நடக்கும். அது வித்தியா பலகணத்தையா ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கப்படுகிறது. அதனால பர்ணமையாதி கரணம் நியாயம் இங்க வராது. யுகோ பாத்திரம் எப்படி இருக்கோ அப்படி இவைகளும் இருக்கு. இது உத்தியோக உபாதம் இருக்கு அப்படின்னு அதுவே இங்க வரவே வராது. அதனால என்ன இப்போ உத்தியோக உபாதம் அது கிரத்தம் இல்லை அப்படின்னு நியமையான யாகத்துக்கு அங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு யாருக்கு இந்த மாதிரி வீரியோத்தர பிரபலமான கர்மா தடைகள்லாம் போகணுமோ அது அந்த விருப்பம் யாருக்கு இருக்கோ அமைதானத்தை கட்டும் இல்லைன்னா வேண்டாம். எனக்கு தாமதம் ஆகுமே நான் பண்ணிட்டு போறேன், இன்னும் ரெண்டு நாள் கூட நான் பண்ணிட்டு போறேன், அதனால தோணும் இல்லை. ஆகவே இந்த இடத்துல இந்த கிரத்தர்த்தம் மூணார்த்தம் தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி முடிச்சு ஸ்லோகத்தை பாருங்கித்யாசிதா பல தர சமத்தான் யாகித்யாசுத்தீதரித்யா பலவத புனராட்சிப்பாடி கரோதி ಮಾಭೂದತ್ತಂ ಸ್ವವಾಕ್ಯೇ ಪರಮಿಹ ನತಸ ವರ್ಣಮಯ್ಯಾದಿನೇತಿ ಸ್ಪಷ್ಟಾಕಲ್ವತ್ರ ವಿದ್ಯಾ ಫಲಜನತೆಯ ಪ್ರಮಾಣ ಸ್ಥಿತೋತಿ ವೈದಾರ್ಥ್ಯ ಕಲ್ಯಾಣ ಶ್ರೀಮದೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ಮಹಾ